எவ்வாறு ஆன்மீக முறைப்படி அவமானங்களை எதிர்கொள்வது என்பதை இன்று நாம் பார்ப்போம். இது ஒருமுறை நடந்த சம்பவம். ஒரு சீடன் தனது கடன் மற்றும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தன் குரு தீர்க்காததால் அவர் மீது கடும் கோபம் கொண்டான். தனது குருவை கடும் வார்த்தைகளால் திட்டினான். குரு சீடனின் கடுமையான சொற்களை நிதானமாக கேட்ட பிறகு அவனிடம் பேசத் தொடங்கினார். நீ எனது உடலை திட்டுகிறாயா அல்லது எனது ஆத்மாவை திட்டுகிறாயா என்று என்னால் அறிய இயலவில்லை. என் உடலை நீ திட்டினால் நானும் உன்னோடு சேர்ந்து திட்டுகிறேன். ஏனென்றால் இந்த இழிவான புலால் மற்றும் குருதியால் ஆன இவ்வுடலை நான் என்றும் விரும்புவதில்லை. நீ என் ஆத்மாவை திட்டினால் அது உன்னை நீயே திட்டுவது போல் ஆகிவிடும். ஏனென்றால் நம் இருவருக்குள்ளே ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது என்று கூறினார்.